இருப்பிடம் ரெண்டும் கலக்கட்டுமே, ஆனந்த போர்க்களம் இங்கே தொடங்கட்டுமே. கிடங்கு கட்டி பட்டு தித்திக்கணும். ஆரிய உதடுகள் உன்னது, திராவிட உதடுகள் என்னது, ஆரியும் திராவிடும் ரெண்டும் கலக்கட்டுமே, ஆனந்த போர்க்களம் இங்கே தொடங்கட்டுமே. உதடுகள் உன்னது, திராவிட உதடுகள் உன்னது, ஆரியம் திராவிடம்